வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனசத்திருடியதே பால் போதும் பல்லுக்கு முத்துச்சாரங்கள் தாரை முன்போவ சொல்லுக்கு அடிக்கும் வேலை.